நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் பாடு கையில் அழந்து விடாதே. சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதம் விதம் வந்திடும் காலம், சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதம் விதம் வந்திடும் காலம், வேதனை தும் திரு சிலுவையில் தொங்கும், வேதனை தும் திரு சிலுவையில் தொங்கும், நாதனை நாசமாய் போகும், ஜமே வீணாய் சோர்ந்து போகாதே, கஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக, உற்றவரும் உயிர் தோழர்களும், பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக, உற்றவரும் உயிர் தோழரானும், பற்றற்றவராய் பழகிடும் போது, பற்றற்றவராய் பழகிடும் போது, மற்றவர் செய்கையில் கலங்காதே, நீராய் சோர்ந்து போகாதே, சீருக்கையில் கலங்கி விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வருங்க கழிப்பாக என்ன, இஷ்டமோட ஜபம் என் நேரம் பண்ண, கஷ்டங்கள் வருங்க கழிப்பாக என்ன, இஷ்டமோட ஜபம் என் நேரம் பண்ண, நஷ்டங்கள் வந்தாலும் நலமென்று சொல், நஷ்டங்கள் வந்தாலும் நலமென்று சொல், துஷ்டனின் நஞ்சமே வீணாய் சுட்டு போகாதே, நஞ்சமே சீருக்கையில் தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, நெஞ்சமே வீணாய்.